విశుద్ధ విజ్ఞాన ఘనస్వరూపం విజ్ఞాన విజ్ఞాన పద్ధతీక్షం దయాభృతాం శరణ్యం దేవం హయగ్రీవం అహం ప్రపద్యే. అపాయే నమః. திருமயனுடைய திருநட்சத்திர வைபவத்தில் அடியனுக்கு இன்னைக்கு பெரிய திருமணியிலிருந்து கொடுக்கப்பட்ட பாசனம் இந்த யாயின கொண்டு அப்படின்ற பாசனம். செம்பெருமான் அவார்த்த சமஸ்தகாமனாகவும் சிவபதியாகவும் எழுந்துள்ள இருக்கக்கூடியவன் தர்மத்ராணாய யோகு பதேதி பகவான் விஷ்ணுகந்தாவதாரா அப்படின்னு சொன்னா போல எல்லா சமயங்களிலையும் தர்மத்தை நிலைநாட்டுவதற்காகவே அவன் இழந்தொழுகிறான். ஒவ்வொரு சமயங்களிலையும் அப்பப்போ இருக்கக்கூடிய மனுஷாளுக்கு தர்மத்தை க்ஷீணம் பண்ணக்கூடிய ஒரு அவல நிலையானது ஏற்படுறது. ஏற்கனவே சொன்னா போல மனையோ மனுஷியானாம் காரணம் பந்தமுக்கையோ, எல்லாத்துக்குமே மனசுதான் காரணமா இருக்கு. பெருமாளிடத்துல நமக்கு ஈடுபாடு ஏற்படுறதுக்கும் மனசுதான் காரணம். பெருமாளிடத்திலிருந்து நமக்கு இருக்கக்கூடிய ஈடுபாடு விலகி செல்றதுக்கும் மனசுதான் காரணம். அதனாலதான் பெரியவாள் சொல்லும்பொழுது நம்முடைய மனசுதான் எல்லாத்துக்குமே காரணம் அப்படின்னு சொன்ன. ஏன்னா எல்லாத்தையும் விட்டுட்டு எம்பெருமான் திருவடிவாரத்துல நமக்கு பக்தி உண்டாகும். அந்த பக்தி எப்படி உண்டாகும் அப்படின்னா பகவன் பக்திமதி பிரயத்தமே அப்படின்னா அளவந்தார். எல்லாத்தையுமே நாம் எம்பெருமான் திருவடி வாரத்தில் பிரார்த்திக்கணும். அது பக்தியா இருக்கட்டும், அதை கூட நமக்கு தன்னைத்தானே வரும் எம்பெருமான் திருவடி வாரத்தில் பக்தி அப்படின்றது இல்லை. எம்பெருமான் நமக்கு கொடுக்கணும் அந்த பக்தியின்னு. அப்ப எப்படி இருக்கும் அப்படின்னா சத்சங்கம் இருந்தால் பக்தியானது கண்டிப்பா கிடைக்கும். சத்சங்கம் எப்படி இருக்கும் அப்படின்னா மனசை நமக்கு ஒருநிலைப்படுத்தி இருந்தால் நமக்கு பக்தி கண்டிப்பா உண்டாகும். அதனாலதான் சாஸ்திரங்கள் சொல்லும்போது யோக சாஸ்திரத்துல யோக சித்தவருத்தி நிரோதகான்னு சொன்ன ரெண்டாவது சூத்திரத்திலேயே சித்தவருத்தி நிரோதம் தான் யோகம் தான். மனதை ஒருநிலைப்படுத்துதல் மட்டும்தான் யோகமா சொல்லப்பட்டது. அப்போ நம்ம மனத்தை ஒருநிலைப்படுத்தணும். எம்பெருமான் திருவடி வாரத்துல நமக்கு முழுமையான ஒரு பக்தி இருக்கணும். அப்போ இந்த மாதிரி ஆழ்வார் சாதிக்கிறார், என்னுடைய பக்தி முழுவதும் எம்பெருமான் திருவடி வாரத்துல இருக்கு. அப்ப எனக்கு எது காரணம்னா மனத்தை போற்றக்கூடியதாக இருக்கக்கூடிய ஒரு பதிகம் இந்த பதிகம். அதுல இந்த மூணாவது பாசுரம் இன்றையாயின கொண்டு அப்படின்னு பாசுரம் முகுந்த மாலையில கூட ஆழ்வார் சாதிக்கும் பொழுது சரத்துஜனே சசங்க சக்கரே அப்படின்னும் பொழுது சுகதரம் அபரம் ந ஜாத்து ஜானே, சுகதரம் அபரம் ந ஜாத்து ஜான், எனக்கு வேற எந்த ஒரு சுகமும் வேற சுகம் சுகதரம் சுகதரம் வேற ஒரு சுகதரம்ன்றது எனக்கு தெரியவே தெரியாது. அபரம் ந ஜாத்து ஜானே இல்லையா ஹரிச்சரண ஸ்மரணாமிருத்தேன்னு சொல்லியம் ஹரிச்சரண ஸ்மரணாமிருதம். அந்த எம்பெருமான் திருவடிவாரத்தினுடைய ஸ்மரணத்தை தவிர அமிர்தமயமான அந்த ஸ்மரணத்தை தவிர வேற எனக்கு எதுவுமே தெரியவே தெரியாது. ஒரு ஆழ்வார் ஒரு இடத்துல சொல்றா எனக்கு நரக்கத்துல கூட பிராப்தியானது இருக்கட்டும், எனக்கு அந்த பத்தி அவசியம் இல்லை. சொர்க்கேவா நரக்கேவா போகட்டு, நரக்கத்துல இருக்கட்டும் சொர்க்கத்துல இருக்கட்டும் எங்க வேணாலும் எனக்கு ஜென்மன்றது இருக்கட்டும், எனக்கு அதை பத்தி கவலையே இல்லை. ஒன்னே ஒண்ணு மட்டும் எனக்கு நீ பண்ணியே ஆகணும் என்னன்னா உன்னுடைய உன்னுடைய சரணாரவிந்தத்தை அவிஸ்மிருதி சரணாரவிந்து உன்னுடைய சரணாரவிந்தத்தை மறந்து போகாமல் இருக்கக்கூடிய ஒரு பாக்கிய விஜயமான எனக்கு கிடைக்கணும். நீ எனக்கு நரகத்தில் கூட பிராப்தியா இருந்தாலும் நான் தயாராக ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு ஆழ்வார் சாதிக்கிறார். அப்படி இந்த மாதிரியான ஒரு எண்ணம் எனக்கு எப்படி வருது அப்படின்னு கேட்டால், சம்சர்கஜா சுவாமி தேசிகர் சொல்றார், சம்சர்கஜாக தோஷ குணாக போகணும். ஸ்ரீமந்தானந்த ஆரம்பத்திலே சொல்லும்பொழுது, மாதா பேகா பிதா பேகா மமதஸ்ய பட்சிணகா அகம் முனிபிராணீத்து சச்சா கவாசனேகி, அகம் முனிநாம் வச்சனம் சுணோமி கவாசனானா சவச்சனம் சுணோதி பிரத்யக்ஷமேத பவதாபி திருஷ்டம். இது ஒரு அழகான கதை, கதை சொல்றதுக்குலாம் இப்போ தமிழ் இல்லை இல்லையா. அதனால பிரத்யக்ஷமேத பவதாபி திருஷ்டம், நீங்களே கண்ணுக்கு எதிர பார்த்துட்டீங்களோ, யாரோடு சேர்ந்தால் நல்லவர்களோட சேர்க்கையானது இருந்தால் நம்மிடத்துல குணமானது சம்பவிக்கும் இல்லையா. நல்லவர்களோட சேர்க்கை இல்லாமல் பகவத் சம்பந்தம் இல்லாதவர்களோட சேர்க்கையானது இருந்தா நம்மிடத்துல தோஷம் தான் சம்பவிக்கும். அதுபோல சேர்க்கைக்கு காரணம் எதுனா நம்முடைய மனது தான் காரணம். யாரிடத்துல சேரணும், நல்லவர்களோட இல்லையா. எப்பவுமே பெரியவாரோட நல்லோர் சொல் கேட்க வேண்டும், நல்லோர் சேர் பார்க்க வேண்டும் தான். அப்போ நல்லோர்களோட சம்பந்தமானது இருக்கணும் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ யாரோடத்துல எப்படியான சேர்க்கை இருக்கணும்ன்றத இந்த இடத்துல மனசை போற்றக்கூடியதாக இந்த பாத்திரமானது அமைந்திருக்கு. அதுல பாத்திரம் பாருங்க, இந்த யாயின கொழுந்து தொண்டர்கள் ஏற்றுவார் உறவோடும் வானிலை கொண்டு போயிடவும் அது கண்டு என் நெஞ்சம் என்பாய் வண்டுவார் வரவேங்கிடமாமலை கோயில் கொண்டு அதனோடும் நீமிசை அன்னமான் தாக்கு அடிமை தொழில் உண்டாயே. மனசை சாத்தியப்படுத்துற எப்பேற்பட்ட மனசு என்னுடையதுன்னு தன்னுடைய மனதை தானே போற்றிக் கொள்கிறார். இது எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் இருக்கும், தன் மனசு தானே வந்து ஸ்தோத்திரம் பண்ண முடியுமா? எம்பெருமான ஸ்தோத்திரம் பண்ணணும். ஆழ்வாருடைய பாத்திரங்கள் எப்படி, எம்பெருமானுடைய ஸ்தோத்திரம் பண்ணக்கூடிய பாத்திரங்கள் தன்னுடைய மனசை ஸ்தோத்திரம் பண்றது சரியா இருக்குமா? இந்த பத்து பாத்திரங்களின் மூலமாக மனசு ஸ்தோத்திரம் பண்றதாகவே இருக்கு. தன்னுடைய மனசு ஸ்தோத்திரம் பண்றது எப்படி அப்படின்னு கேட்டால், என்னுடைய மனசு தவறான வழியில ஈடுபடல, யாரோ பகவத் சம்பந்தம் இல்லாதவர்களிடத்துல போய் என்னுடைய மனசு லயிக்கல, பகவத் சம்பந்தம் பெற்றவர்களிடத்துல போய் என்னுடைய மனசு லயிச்சிருக்கு. அதுக்கோசமே முதல்ல நான் என்னுடைய மனசு ஸ்தோத்திரம் பண்ணணும் அப்படின்னு சொல்றேன். அது சொல்லும்பொழுது இந்த யாயினை கொண்டு, இந்த யாயினை கொண்டுனா ஒவ்வொரு பாத்திரத்தினாலும் ஒவ்வொரு விதமான குணமானது வர்ணிக்கப்படும். எம்பெருமானுக்கு அசங்கேயமான குணங்கள், திருமலை நம்பிகளே அதை ஸ்தோத்திரம் பண்றார். இச்சு மதிக்ஷயான் நிவர்த்தந்தே நத்து கோவிந்த குணக்ஷயாத்துனே சொல்றார். இச்சுக்ஷயான் நிவர்த்தந்தே நத்து கோவிந்த குணக்ஷயாத்துனும் பாடம் இருக்கு. என்னுடைய புத்தி இவ்வளவுதான், அதனாலதான் நான் எம்பெருமானுடைய குணங்களை வர்ணிப்பதிலிருந்து நிறுத்தின்றன. அப்போ எம்பெருமானுடைய குணங்கள் அவ்வளவுதான் இல்லை, எம்பெருமானுடைய குணங்கள் அசங்கேயமான குணங்கள், அதை வந்து என்னால வர்ணிக்க முடியல. மதிக்ஷயா நிவர்த்தந்தே, என்னுடைய புத்திக்கு இவ்வளவுதான் எட்டிட்டு அப்படின்னா பரவாயில்ல. எம்பெருமானுடைய குணங்கள் அசங்கேயமான குணங்கள், அந்த குணத்துல ஒரு குணம் இந்த பாத்திரத்தின் மூலமாக சொல்லப்பட்டது. இந்த யாயினை கொண்டு எம்பெருமான சேவிக்கிறதுக்காக வெறும் கையோட போகக்கூடாது இல்லையா, ஏதாவது உபகாரத்தை எடுத்துக்கொண்டுதான் போகணும். அதனால உபகார சங்கிரகம் கிரந்தத்தில் கூட பாத்தீங்கன்னா எத்தனையோ உபகாரங்களை எம்பெருமான் நமக்காக செய்கிறார் இல்லையா. கதஞ்சிது உபகாரேன ஏகேன துஷ்யதி நஸ்மரத் அபகாரானாம் சதமத்யாத்மாவத்தையானு ராமாயணத்தை கூட இருக்கு. கதஞ்சித உபகாரேன, நாம நமக்கு தெரிஞ்சு சுவாமி தேசிகன் சொல்ற போல அகமத்னி அபராதானாம் ஆலயா அப்படின்னா, அகமத்னி அபராத சக்கரவர்த்தின்னு ஒரு இடத்துல சொல்றார். தன்னை அபராத சக்கரவர்த்தின்னு சுவாமி ஆச்சாரியனே தான் அப்படி சொல்லிக்கும் பொழுது நமக்கெல்லாம் என்ன கிடையாது. அப்படினால நாமும் நமக்கு தெரிஞ்சு ஏகப்பட்ட அபச்சாரங்கள் மட்டும்தான் பண்ணிட்டு இருக்கோம். உபகாரங்கள் எம்பெருமானுக்கு உபகாரங்கள் அப்படின்றது நாம மனதறிஞ்சு பண்றதுன்றது கிடையவே கிடையாது. ஆனால் பெருமாள் கசஞ்சது உபகாரே கிருப்பேன்னு ஏற்கனவே நாம ஒருவேளை உபகாரங்கள் நமக்கே அபுத்தி பூர்வகமாக புத்திபூர்வகமாகல, நமக்கே தெரியாமல் கூட ஏதோ ஒரு உபகாரம் பண்ணாலும் அதை பெருத்தாக எடுத்து கொண்டாடுகின்றான் கிருப்பேன்னு ஏற்கனவே புஷதி அப்படி சந்தோஷப்படுறான் அப்படின்னு சொல்லப்பட்டேன். அதனால எம்பெருமானுக்காக நாம் பூக்களை எடுத்துக்கொண்டு செல்லக்கூடிய ஒரு பாக்கியம். அப்ப பூக்களை எம்பெருமானை தேவிப்பதற்காக பூக்கள் பூ மாலைகளை தொடுத்து, ஏன்னா நம்ம இருக்கக்கூடிய கேத்திரம் திருமலை கேத்திரம் அங்க புஷ்ப கைங்கரியம் பண்ணவருடைய சன்னதியில நம்ம உட்கார்ந்து கொண்டு இந்த மாதிரியான வாசிக கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ எம்பெருமானுக்கு பூக்களை பூமாலைகளை சமர்ப்பித்தவருடைய திருவடிவாரத்துல அவருடைய திருவச்சத்திர வைபவமாக நாம் இந்த விஷயங்களை சொல்லிட்டு இருக்கோம். அப்போ இந்த யானை கொண்டிருக்கும் பொழுது ஏகப்பட்ட பூமாலைகளை ஏந்தி கொண்டு வரக்கூடிய பக்தர் குழாங்கள். இப்ப யாரோ ஒருத்தர் பூவை எடுத்து பூமாலையை கொண்டு வருகிறார், எல்லாருமா கொண்டு வருவா, நாமளும் பெருமாள் தெரிவிக்க போறோம், ஆத்துல இருந்து போற எல்லாருமே பூமாலையை கொண்டு போய் பெருமாள் திருவடிவாரத்தை சமர்ப்பிக்கிறார். நம்ம ஆத்துல இருந்தோ பெரியவாள் யாரோ அவர் எடுத்துட்டு போய் பெருமாள் திருவடிவாரத்தை சமர்ப்பிக்கிறார். அவரை சேர்ந்தவர்கள் யாரா இருக்காரோ அவா எல்லாருக்கும். இல்லையா, இது எப்பேற்பட்ட ஒரு குணம், பகவத் சம்பந்தம் பெற்றவர்கள் யாரெல்லாம் இருக்கார்களோ அவர்கள் அனைவரையும் கொண்டு போய் அன்பு சராசரங்களை வைகுந்தத்துக்கு ஏற்றின பெருமாள் திருமொழியில் ஆழ்வார் சாதித்தா போல எல்லாரையும் பகவத் சம்பந்தம் பெற்றவர்கள் எல்லோருக்கும் ஸ்ரீவைகுண்ட பிராப்தியை கொடுக்கக்கூடிய ஒரு உத்தமமான குணத்தை பெற்ற ஒரு குணவிசேஷமானது இந்த மந்திரத்தின் மூலமாக போற்றப்படுகிறது. அப்படிப்பட்ட குணவிசேஷத்தை போற்றக்கூடிய அந்த பெருமாள் இருக்கானே, அந்த குணத்தை பெற்றிருக்கக்கூடிய பெருமாள், அந்த பெருமாளை இந்த மனசானது வைத்ததேன்னு திருவங்கை ஆழ்வார் இந்த பாத்திரத்தின் மூலமாக சொல்றார். அதுல இந்த யானை கொண்டு இது ஒரு ரொம்ப அழகான விஷயம், இந்த யானை கொண்டுன்னு ஆரம்பிக்கிறார் பாசுரம். இந்தை கொண்டுன்னு இருக்கலாம், இந்தைனா பூமாலை நடக்கும், இந்தை கொண்டுன்னு இருக்கலாம், இந்த யானை கொண்டு அப்படின்னு ஒரு மேற்படி ஆயிரம் கொண்டு அப்படின்னு ஒரு பாசனம் ஒரு மதம் போடப்பட்டது. என்னன்னா இந்த பூக்கள் அப்படின்றது இல்லை, எந்த பூக்கள் வேணாலும் கொண்டு போகலாம், இந்த பூக்கள் தான் கொண்டு போகணும் அப்படின்ற ஒரு நியதி இல்லை அப்படின்னு சொல்லப்படுறது இந்த இடத்துல. இது பல பேருக்கு தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் இந்த பூக்கள் தான். ஏன்னா இன்னொரு இடத்துல ஆழ்வாரே சொல்லும் பொழுது செண்பக மல்லிகையோடு செங்கல்நீர் இருவாச்சி அப்படின்னு சொல்லியிருக்க. அப்ப இந்த பூக்கள் விசேஷித்து ஒரு சில இடங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. இப்ப இந்த இடத்துல விசேஷம் வேண்டாம், அப்படியே எந்த பூக்கள் வேணாலும் கொண்டு போகலாம், இந்த ஆயுதம் கொண்டு எந்த பூக்கள் வேணாலும் கொண்டு போகலாம் அப்படின்னு அங்க சொல்லும் போது விசேஷித்து சொல்லப்பட்டதற்கு காரணம் வேற. இந்த இடத்துல எம்பெருமான் எப்பேற்பட்ட பக்த பாரபந்திரியனாக இருக்கிறான் அப்படின்ற விஷயத்தை சொல்றதுக்காகத்தான் இந்த இடத்துல திருவேங்கட மாமலையில எழுந்தருளி இருக்கக்கூடிய எம்பெருமான் மலையப்ப சுவாமி எப்பேற்பட்ட பக்த பாரபந்திரியத்தோடு இருக்கிறான், பக்தர்களுக்கு அருள் புரிவதற்காகவே எழுந்தருளி இருக்கக்கூடிய ஒரு பெருமாள் அப்படின்றதை இந்த இடத்துல காட்டுறார் திருமங்கி ஆழ்வார் நமக்காக. அதனால்தான் இந்த யானை கொண்டு அப்படின்னு இதுல வியாக்கியானத்துல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட விஷயங்கள் ஏற்கனவே இதற்கு முன்னாடி சுவாமி சாதித்தா போல வீட்டுல பாத்தீங்கன்னா இதுக்கு நிறைய விஷயம் இருக்கு. அதுவும் பரிபதி ஈசனை பாடுகின்ற பல பாசுரத்துல வரும்பொழுது கடைசியில புகைப்பூவேன்னு சொல்லும் பொழுது இந்த பூக்கள் அப்படின்னு சொல்லப்படுது, எந்த பூக்கள் வேணாலும் கொண்டு போகலாம் அப்படின்னு இருக்கிறபடியா அதை இங்கேயும் இங்க வியாக்கியானத்துல சாதிக்கிற பெரியவாச்சான் பெண்ணை இந்த ஆயுதம் கொண்டுன்ற இடத்துலையும் எந்த பூக்கள் வேணாலும் எடுத்து கொண்டு போகலாம், இப்ப எந்த பூக்கள் வேணாலும் கொண்டு போகலாம் அப்படின்னா சாஸ்திரத்துல சில பூக்கள் கூடாதுன்னு ஸ்பஷ்டமாக நிஷேதிக்கப்பட்டிருக்கு. இந்த பூக்கள் கூடாதுன்னு சொல்லிட்டு அதுல பாத்தீங்கன்னா கண்டகாரிகா புஷ்பம் தேவாய விடிவேலையே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்ப கண்டகாரிகா புஷ்பம் அப்படின்ற கண்டகா புஷ்பம்ன்றதெல்லாம் கொண்டு போக கூடாதுன்னே சாஸ்திரம் சொல்லிருக்கேன். இது ஒரு சுத்தமான ஒரு ஐதிஹ்யம் சொல்லப்படாது. அதுல பட்டர் காலக்கேபத்தில் சொல்லிட்டு இருக்கா இந்த பரிமதி ஈஸ்வரி பாடின்ற பதிகத்தை சொல்லும் பொழுது இங்க நஞ்சியை எழுந்துள்ள இருக்கிறார், அவர் இந்த கேள்வியை கேட்கிறார், எல்லா பூக்களும் கொண்டு போகலாம் அதுல சொல்லும் பொழுது ஈடு வியாக்கியானத்தை சொன்னார் இல்லையா, செதிகளிட்டு புகைக்கு அமையும் கண்டகாலி இடமும் அமையும் அப்படின்னு சொன்னார். அப்ப கண்டகாலி இடமும் அமையும் பொழுது எந்த பூக்கள் வேணாலும் கொண்டு போகலாம் பொழுது நந்தியர் பட்டர பார்த்து கேட்கிறார் இல்லையா, நான் கண்டகாலிக்கா புஷ்பம் தேவாய விடுவே தேயத்தில் இருக்க கூடாதுன்னு சாஸ்திரம் நிஷேதிக்கப்பட்டிருக்கு, சாஸ்திரத்தினால நிஷேதிக்கப்பட்ட ஒரு பூக்களை கொண்டு போகலாம் அப்படின்னு சுவாமி எப்படி சாதிக்க முடியும்னு கேட்கும் பொழுது அது சொல்றார், சாஸ்திரத்தினால நிஷேதிக்கப்பட்டதுன்றது உண்மைதான், ஏன் நிஷேதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னால் அந்த பக்தருடைய ஆசிரித்த ஒரு பக்தரனா இருக்காங்க இல்லையா பெருமாள், பக்தர்களிடத்தில் இருக்கக்கூடிய பரம பிரீத்தியோட பெருமாள் இருந்தது இருக்கும், அதனால சாஸ்திரத்தை நிஷேதிக்கும்படி பண்ணாவும் பெருமாள் பக்தர்களுக்காக. ஏன் கேட்டால் அந்த புஷ்பத்தை பொறிக்கும் பொழுது அந்த புஷ்பத்தில் இருக்கக்கூடிய முட்கள் பக்தர்களுடைய கையிலே குத்துன்றதுக்காக அந்த புஷ்பத்தை வேண்டாம், அதை பொறிக்க வேண்டாம், ஏன்னா பக்தன் தேடி போய் அந்த புஷ்பத்தை பொறிக்கிறதே கஷ்டம், அது ஏகப்பட்ட முட்கள் இருக்கும். பல இடங்கள்ல பாருங்க இதே சில இடங்கள்ல திருவங்கி ஆழ்வாரே பின்னாடி எடுத்துதான் சொன்னீங்கன்னா, கள்ளார் துழாயும் கணவனரும் கோவிலையும் முள்ளார் முளரையும் ஆம்பலும் அப்படின்னே ஒரு இடத்துல சொல்லியிருக்காரு. அப்போ திருத்துழாயோட சேர்த்து சொல்லும்பொழுது சஜாத்திய விஜாத்திய புஷ்பங்கள் இல்லையா, திருத்துழாய்க்கு சஜாத்தியமாக நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய புஷ்பங்கள், திருத்துழாயோட சேர்த்து ஏற்றுக்கொள்ளக்கூடாத புஷ்பங்கள் தான் விஜாத்தியமான புஷ்பங்கள். இது எல்லா புஷ்பங்களையும் சேர்த்தே திருவங்கை ஆழ்வார் அந்த இடத்துல சாதித்திருக்கிறார். அப்படி இருக்கும்பொழுது இந்த புஷ்பங்கள் அந்த புஷ்பங்கள்ங்கிற நியத்தி கிடையவே கிடையாது, எந்த புஷ்பங்கள் வேணாலும் கொண்டு போகலாம் கிடையாது. அது சொல்றா ஸ்னேகத்தோடு ஸ்னேகம் இல்லாவிடில் திருத்துழாயும் ஆகாது, ஸ்னேகத்தோடு இடில் அள்ளியும் அளவையும் ஆகும் அப்படின்னா திருவாய்மொழி வியாக்கியானத்தை சொல்லும்போது ஸ்னேகத்தோடு இடு ஸ்னேகம் இல்லாவிடு, நாம பக்தியோட கொடுக்கலன்னா திருத்துழாயும் பெருமாள் ஏற்றுக்க மாட்டார். பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோகே பக்தியா பிரயத்தீங்க, அது ரொம்ப முக்கியம். அதனால பக்தி ரொம்ப முக்கியம், பக்தியோட நாம் கொடுக்கலன்னா திருத்துழாயா இருந்தாலும் ஆகாது, ஸ்னேகத்தோடு இடில் பக்தியோட இருந்தால் அதனையும் நாம கொடுக்கலாம் அப்படின்னு திருவாய்மொழி பாத்திரத்துல திருவாய்மொழி வியாக்கியானத்தை சொல்ல. அப்போ இந்த யாகின தொண்டரேத்துவார் உறவோடும் தொண்டரேத்துவார் உறவோடும் பொழுது இப்படி தொண்டரேத்துவார் அப்படின்றது எல்லாரும் ஒருத்தர் தான் அப்படின்றது இல்ல, அவர் சம்பந்தப்பட்டவர்கள் எல்லாரும், இதுல ஒரு சம்சயம் இருக்கு, யார் சம்பந்தப்பட்டவர்கள் ஒரு சாரர் என்ன சொல்றாங்க, யார் இந்த உபாசனம் பண்றாரோ அவ சமகாலத்துல யார் இருக்காரோ அவர்கள் சம்பந்தப்பட்டவர்கள், அவர்களுக்கு பின்னாடி வராது அந்த பரம்பரையில அருவாச்சியினர்கள் அவர்களுக்கு சம்பந்தம் கிடையாது அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கு இது ஒரு சாரவருடைய வார்த்தை. ஆனால் நம்முடைய சுவாமி தேசிகன் போன்றவர்கள் தான் இதை வர்ணிக்கும் பொழுது எல்லாரும் யார் உபாசனம் பண்றாலும் அவர்களுடைய பரம்பரையில பின்னாடி பின்னாடி வரக்கூடியவர் யாராக இருந்தாலும் அவர்களுக்கும் இல்லையா பெற்றைக்கும் ஏழே திறமைக்கும் முந்தன்னோடு ஒருவே நமக்கு ஒழிக்க ஒழியாது, யார் யார் சம்பந்தம் பட்டவர்கள் இருக்கிறார்களோ அவர்கள் எல்லோருக்கும் அபயத்தை மோட்சத்தை கொடுக்கக்கூடிய பிரானம் அந்தோ அந்த கிரகண வசனோ யாத்திரங்கே சேர்ப்பது ஞாயிற்றுல சுவாமி தேசிகன் மூணு விதமான திட்டாந்தத்தை சுவாமி தேசிகன் இந்த இடத்துல காட்டுறார். அது பாருங்க, முதல்ல நம்ம கண்ணு தெரியாத ஒருத்தருக்கும் கண்ணு தெரியாத ஒரு இடத்துக்கு போய் சேரணும், யார் கண் தெரி நன்றாக இருப்பவர் யார் இருக்காரோ அவர்கள் கையை பிடித்துக் கொண்டு கண் தெரியாதவர் போறார். அதே மாதிரி கால் இல்லாதவர் இருக்கார், கால் இல்லாதவர் ஆட்ட கணக்கணும் எப்படி கணக்கிறது அப்படின்னா யாரோ ஒருவர் வந்து ஓரத்திலே அவரை கால் இல்லாதவரை ஆட்டை கணப்பதற்கு அழைத்து போறார். இந்த கால் இல்லாதவருக்கு அந்த ஓரத்தை கணப்பவருக்கு சம்பந்தமே இல்லை, ஆனால் அவர் வந்து அழைத்து செல்கிறார். இன்னொரு அருமையான ஒரு உதாரணம் இருக்கு, ஒரு ராஜா இருக்கான், ராஜாவிடத்துல சேவகனா இருக்காரு, நம்ம பரம்பரையில ஒருத்தர் சேவகனா கண்டிப்பா இருந்திருப்பார். ஒரு 400-500 வருஷத்துக்கு முன்னாடி பாருங்களேன் ராஜாவுக்கு சேவகனா இருந்திருப்பார். அவர் ராஜாவினுடைய செல்வத்தை சம்பாதித்து நிறைய பொருள் சம்பாதிச்சு வச்சிருப்பார். அதை இன்னிவரைக்கு நாம அனுபவிச்சிருக்கோம். அந்த ராஜா யாரும் நமக்கு தெரியாது, அந்த ராஜாவுடைய வைபவம் நமக்கு தெரியாது, ஆனாலும் கூட அவர் நம்மை சேர்ந்தவர் ஒருவர் சம்பாதித்து வைத்திருக்கக்கூடிய அந்த சொத்தை நாம் இன்று வரை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். ஆகையினால இப்படிப்பட்ட சம்பந்தம், பகவத் சம்பந்தம் நம்முடைய பூர்வாச்சாரியால் ஒருவருக்கு அந்த பகவத் சம்பந்தம் இருந்தாலே போறோம், அந்த சம்பந்தம் நம்மை கண்டிப்பா கரை சேர்க்கும் அப்படின்னு இங்க சொல்லும் போதுனா வண்டுவாழ் வடதேக்கர மலை ரொம்ப முக்கியம். தாமிருதி பாத பங்கஜு நிவேதிதாத்மா கதமன்யதிச்சதி சித்தரவிந்தே மகரந்த நிர்பரே மதுகுரதோ நேற்றுலகம் கிவீட்சதே. அதான் வந்தா சொல்ல, ஊ எங்க இருக்கோ அங்கதான் வண்டு போகும் இல்லையா, எல்லா இடத்துலதான் போகாது இல்ல, அதாவது தேன் இல்லாத பூக்கள்ல போய் வண்டு உட்காராது, என் வண்டுக்கு தெரியும் எந்த இடத்துல தேர்ந்து இருக்கவும் அந்த இடத்துக்கு தான் போவோம். அதே மாதிரி எந்த பெருமாள் நம்மை அனுகிரகிப்பார பாஷ்யக்காரர் பாருங்கோ அகில மூணு ஜென்ம சேம பங்காளி நீலேன்னு சொல்லும்போது ஸ்ரீனிவாசே இல்லையா, சுதிசிறந்து விஜயத்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசேன்னு சொல்லப்பட்டது. ஏன் அப்படின்னா எத்தனையோ 1000 நாமங்கள் இருக்கு, எத்தனையோ நாமங்கள் தான், பாஷ்யக்காரருக்கு தெரியாத நாமங்கள் இல்ல, ஆனாலும் எத்தனை ஸ்ரீஹி சர்வதா நிவசதி எந்த இடத்துல, ஏன்னா அவருடைய ஆச்சாரியன் அகலகின்ற நிறையும் நின் அலர்மேல் தொங்கை உரைமார்பு சொன்னபடினால எத்தனை ஸ்ரீ சர்வதா நிவசதி, எந்த இடத்துல தாயார் சர்வதா நிவசதி வாசவ நித்தியவாதம் பண்ணி கொண்டிருக்கிறாரோ அந்த இடத்திற்கு வண்டி எப்படி செல்லுமோ பூக்களை பார்த்து, அது மாதிரி பக்தரா பகவத் பக்தனா இருக்கக்கூடிய என்னை என்னுடைய மனமானது என்னுடைய மனத்தானது கொண்டு போய் சேர்த்தது, ஆகையினால் அந்த மனதை ஸ்தோத்திரம் பண்றேன்னு இந்த பாத்திரத்துல திருமங்கி ஆழ்வார் வர்ணிக்கிறார். இந்த அவகாசத்தை ஏற்படுத்தி கொடுத்த பிரியவர்கள் எல்லாருக்கும் என்னுடைய தன்யவாதங்களை சமர்ப்பித்துக் கொண்டு இத்தோட பூர்த்தி பண்ணேன். நவாசுதேவான் பரமஸ்தி மங்களம், நவாசுதேவான் பரமஸ்தி பாவனம், நவாசுதேவான் பரமஸ்தி தெய்வதம், நவாசுதேவம் பிரணிபத்திய தீபதி கவிதார்கே சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய் வேதாந்த குருவே நமஹா.